ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം ഓം അസ്മദ്ഗുരു പരമ്പരായേ നമഃ. സെൻട്ര 60-ാമത് പാദുവാസ ശ്ലോകത്തില് എല്ലാവറ്റിയും കാക്കും ഇയൽപ് പാദുകൾക്ക് കട്ടായം ഉണ്ട്. എമ്പെരുമാൻ സമസ്തലോകങ്ങളെയും தன் திருவடியாலே ரஷ்ணம் பண்றான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளையே இந்த பாதிரிகள் ரஷ்ணம் பண்றது அப்படின்னு தாய்ப்பா சொல்லி முடிச்சார். அடுத்ததாக இந்த 61-ஆவது ஸ்லோகத்துல அங்கேஷு பத்மா கமலாசனாத்யை அங்கேஷு ரங்காதிபதே ஸ்ருதேஷு பதாவனி த்வாமதிகம்ய ஜாதம் പദം മുരാരേ ഇതി ദൈവതം നഹാന. അത്യത്ഭുതമായ ശ്ലോകം. പദാവനി, ഹേ തിരുവടികളെ കാപ്പാറ്റും പാതുകയേ, അന്യേഷു തിരുവടികളെ കാട്ടിലും വേറാനതാണ് രംഗാധിപതേ എമ്പെരുമാൻ ശ്രീ രംഗനാഥനുടേ அங்கேஷு அவயவங்கள் பத்மா மகாலட்சுமி என்ன கமலாசனஹா நாபி கமலத்தை வாசஸ்தானமாக கொண்ட பிரம்மா என்ன ஆதௌ இவர்கள் முதலானவர்களாரே ஸ்ருதேஷு அடையப்பட்ட பொழுது முராரே ஹே முரன் என்ற அசுரனை நிரசித்த எம்பெருமானுடைய பதம் திருவடியானது சுவாம் ஹே பாதுவியே உன்னையே அதிகம்ய அடைந்து நகா அதிகங்களுக்கு அதிதெய்வதம் ஆராதிக்க தகுந்ததான மிக உயர்ந்த தெய்வமாக ஜாதம் அது அப்படி ஆச்சு. எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒத்தொத்தொருக்கார். திருமார்பிலே மகாலட்சுமி இருக்கிறாள், சிறு நாபியிலே தொப்புளிலே பிரம்மா இருக்கிறார். வழக்கணன் திரிபுரம் எரித்த வந்து ஆழ்வார் சாதிக்கிற வீதியில எம்பெருமானுடைய வலது பக்கத்திலே சிவபெருமான் இருக்கிறார். ஆனால் எல்லாரை காட்டிலும் உயர்ந்ததான திருவடியிலே அதே பாதுவையே நீ இருக்கிறாய். நீ இருக்கிறவர் திருவடியைத்தான் எல்லாரும் சரண் புகிறார்கள். அந்த திருவடியைத்தான் எம்பெருமானுடைய திரு அவயவங்களிலே மிக உயர்ந்த அவயவமாக எல்லாரும் போற்றி துதிக்கின்றனர். ஞானம் பண்றார். ஒரு ராஜா தன்னுடைய சமஸ்த பரிவாரங்களோட ஒரு இடத்துக்கு போறான்னு வச்சுக்கோ. ராஜா எந்த இடத்துல அந்த இறங்கியிருக்கானோ அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வருவா போவா. அந்த மாதிரி நம்மாழ்வார்களுடைய அந்த நம்மாழ்வாரின் திருவடிகளை எல்லாரும் கொண்டாடுகிறபடியாலே எல்லாரும் அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள். அது இருக்கும் இடமான அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள். எப்படி ராஜா இருக்கிற கேம்ப் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்து போவாளோ அந்த மாதிரி பாதுவையே ஷடகோபனான நீ இருக்கிறதுனால அந்த திருவடியை எல்லாரும் போற்றி கொள்கிறார்கள். ஒரு அதீதமான கற்பனையினாலே திருவடியை காட்டிலும் இந்த பாதுவிகள் வசத்தி அப்படிங்கிறத அத்தியற்புதமாக இப்போ எம்பெருமானுடைய திருவடிக்கு மகிமை ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட உயர்வை கொண்டதான திருவடியை காட்டிலும் என் பாதுவையே அந்த திருவடியை காப்பாற்றுகின்ற உன்னுடைய பெருமையோ அளப்பற்கரியது. இது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா, எம்பெருமான் திருவடிகள் எப்பொழுதும் ஆராதிக்கப்படும் பெருமையை எல்லோராலும் பெற்றது. அது எதனாலன்னா, நீ அந்த திருவடிகளோட அதன் நிலையாக பாதுகையாக சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலேதான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏனைய உறுப்புகள் அந்த எம்பெருமானுடைய பெருமையில் கற்று அவையவர்கள் என்னென்னலாம் சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்தை காட்டிலும் உன்னுடைய சம்பந்தம் இருக்கே திருவடியோட அது ரொம்ப வசதியாக. அழகிலே நிறைமன் அலர்ந்தே மங்கை உரைமாறுவனாக நித்திய அனபாயினின்னு பாஷிக்காரர் ரொம்ப பெருமையோடு பேசுறாரே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலமாகிய திருமார்பிலே பிராட்டி நித்தியவாசம் பண்ணுகிறாள். எம்பெருமானுடைய திருநாபியிலே இருக்கின்ற அந்த கமலத்திலே பிரம்மா நித்தியவாசம் பண்றான். எம்பெருமானுடைய வலப்பகுதியிலே சரீரத்தின் அந்த திருமேனியின் வலப்பகுதியிலே சிவன் நித்தியவாசம் பண்றார். திரு கைகளிலோ வலது கரத்திலே சக்கரமும் இடது கரத்திலே சங்கு, இப்படி மற்ற ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாற்றுக்கும் ஏற்படாத பெருமை அந்த திருவடிக்கு மட்டுமே உண்டு சொன்னால் அதில் கிஞ்சித்தும் இல்லை. ஏன்னா இந்த திருவடிகள் எப்பொழுதும் பாதுகையுடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கிறது. அதனாலேருந்து அத்தியற்புதமாக இந்த ரசம் கூட இதை சாதிக்கிறார். பிராட்டியோ திரு ஆயுதங்களோ தேவதாந்தரங்களை சம்பந்தப்பட்டிருப்பது என்பது உண்மைதான். ஆனால் அவள் எல்லாவற்றுக்கும் மேலாக திருவடியிலே பாதுகையுடைய சம்பந்தம் பெற பெருமை இருக்க அது சொல்லி மாளாதது என்று சொல்லி, அதனாலதான் நம்மாழ்வாரும் தன் திருவாய்மொழி தொடக்கத்திலேயே சுடரடி தொழுந்து எழு என் மனதேன்னு தன் திருவடி தன் மனசுக்கு அந்த திருவடியை போற்றி பாதுகாக்கும் அந்த பாதுவிகளே அப்படின்னு அங்கே சுடர் அடி. இப்போ அடி என்பது எம்பெருமான் திருவடி, அதிலே சுடராக பிரகாசிப்பது பாதுகை. அதனாலே சுடரடி என்றால் அந்த பாதுகை என்றே நாம் அர்த்தம் கொள்ளலாம். இப்போ அதை தொழுதியது அதையிலே சரணாகதி பண்ணு அப்படின்னு பாதுகையோடு சேர்ந்த திருவழிக்குத்தான் சரணாகதி அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ரொம்ப நிஷ்கர்ஷமாக சொல்லியிருக்கிறதுனால அந்த திருவழியையே காப்பாற்றுகிற அந்த பாதிகளுடைய நம்பிக்கை தான் அந்த திருவழியைகளை காப்பாற்றும் பாதுகை இருக்கே அதுதான் நம்மளுடைய ஆராத்திய தெய்வமா இருக்குன்னு சொல்லி அதி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுகிறார் நம் சுவாமி கவிதா சிம்ஹாய கல்யாண சாரிணி ஸ்ரீமதேவின்